సర్వం సహేత్యవనిరిత్య చలేతి మాతః విశ్వం భరేతి విపులేతి వసుంధరేతి అన్యాని చాన్య విముఖాన్య విధాన వృత్యా నామాన్యమూని కథయంతి తవానుభావం. ఆరావత్ పద్యం శ్రీ భూస్తుతి. భూమి పిరాటినుడే పెరుమేహల్లా சுவாமியை விஜாபிச்சுருக்கார். அந்த வரிசையில் அவளுடைய திருநாமங்கள் என்னென்ன பெயர்கள், அந்த பெயர்கள்லாம் எப்படி அவளை மட்டும் குறிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஆறாவது பத்தியத்தில் குறிப்பிடுறார். பல பெயர்கள் நமக்கு தெரியறது, பூமி பிராட்டிக்கு என்னென்ன பெயர்ன்றது அழகாக குறிப்பிடுறார். இதே மாதிரி பெயர்களை மட்டும் குறிப்பிடுற ஸ்லோகங்கள் அங்கங்கே பண்ணியிருக்கார். அபிஹீதி ஸ்தவத்திலையும் பெருமாளை பற்றி சொல்லிச்சு ரமா தஹித ரங்க பூரம்னு ஆரம்பிக்கிறது அங்கே வரும். அதே மாதிரி ஸ்ரீ சுத்திலையும் ஒரு ஒரு இடத்துல காண்பிக்கிறார். அந்த ரீதியில் மாதஹா மாதஹானா தாயே, கதயந்தி சம்போதன பதம் மாதஹா, ஹே மாதஹா கதயந்தி கதயதி கதயதஹா கதயந்தி கதயந்தினா கூறுகின்றன. எதை கூறுகின்றன கேட்டா அனுபாவம் கதையந்தி, அனுபவம் இல்ல அனுபாவம். அனுபாவம்னா பெருமை, பெருமையை கூறுகின்றன. அனுபாவம்ன்றது தித்தியா பக்தி ஏகவச்சனம். எவைகள் யாருடைய பெருமைன்னு கேட்டா தவ அனுபாவம் கதையந்தி, உன்னுடைய பெருமையை கூறுகின்றன. எவைகள்னு கேட்டா நாமானி நாம நாமணி நாமானி நாமன்னன் சப்தம் அது நபபுசகலிங்கம் நாம நாமணி நாமானி. தாயே அமூனி நாமானி, அமூனின்றது அதசப்தம், இது சர்வநாம பதம் சொல்லுவோம். சர்வநாமம்னா புரோணம் நபும்சகலிங்கம் அதஹ அமு அமூனி நாமானிக்கு அமூனி விசேஷனம். அதனால ரெண்டுமே வந்து பிரதமா விபக்தி பகுவச்சனம். அமூனி நாமானி தவானுபாவம் கதையந்தின்னு சொல்றார். இந்த பெயர்கள் எல்லாம் இந்த திருநாமங்கள் எல்லாம் உன்னுடைய பெருமையை பெருமைகளை கூறுகின்றன சொன்னார். அது என்ன பெயர்கள்ன்றத மேல் ரெண்டு பாதத்தை சொல்ல போறார். சொல்லிட்டு எப்படி அந்த மூன்றாவது பாதத்தில் எப்படி அந்த பெயர்கள்லாம் ஒன்றை மட்டும் குறிக்கும் அடுத்த வாழை குறிக்காதுன்னு சொல்ல போறார். சர்வம் சஹே சர், அதாவது சந்தினால சர்வம் சஹே தியவதி தியச்சலேத்தின் இருக்கு. அதை பிரித்தோம்னா சர்வம் சஹா இதி அவனிஹி இதி அச்சலா இதி. ஸோ முதல்ல சர்வம் சஹா, சர்வம் சஹானே பூமி பிராட்டிக்கு பெயர். அனைத்தையும் பொறுத்து கொள்பவள், அது இந்த காலத்தில் பிரத்யட்சமாக நம்ம பார்க்குறோம். எவ்வளவோ அவளுக்கு நம்ம ஹானி தீமை ஏற்படுத்தின்னு இருக்கோம், அதை எல்லாத்தையும் பொறுத்துன்ருக்கா. சர்வம் சஹா அப்படின்னு பெயர், இதி இத்தின்னு என்று, அது சந்தியினால சர்வம் சஹேதி அப்படின்னு ஆயிடுத்து. சர்வம் சஹை என்றும் அவனிகி இதி அவனிர் இதி, அவனிகின்ற பெயரானது அவரக்ஷனின் தாத்து, அனைத்தையும் காப்பவள். அனைத்தையும் என்ன காப்பவள், எப்படி காக்கிறான்னு கேட்டால் அதுக்கு சுவாரஸ்யம் காண்பிக்கிறார். பெருமாளுடைய சீற்றத்திலேருந்து எல்லாத்தையும் காப்பாற்றலாம் தன்னுடைய கருணையினால. அவனிகி இதி அவனி ரிதி அச்சலா இதி, அச்சலானா அதில் வந்து அச்சலகனாலே எந்த விதமான ஒரு அசைவும் இன்றின்னு அர்த்தம், அதாவது உறுதியை குறிக்கிறது. இந்த ஆசிரித்தால காப்பாத்துறதுல உறுதியா இருப்பவள் அர்த்தமா இருது. அச்சலா இதி அச்சலேதி, இது குணசந்தி. சோ சர்வம் சஹா இதி அவனிஹி இதி அச்சலா இதி அச்சலா இதி. அதற்கு மேல விஸ்வம் பரா இதி, போன பத்தியத்திலே பார்த்தோம் விஸ்வம் பரான்ற பெயர் எப்படி பூமாதேவிக்கும் உண்டுன்றத. விஸ்வம் பிபர்த்தி இது விஸ்வம் பரா, விஸ்வம் பரா இதி விஸ்வம் பரேதி. விபுலேதி விபுலா இதி, விபுலஹானாலே அபண்டன்ட் அர்த்தம் இங்கிலீஷ்ல. தமிழில் சொல்லிச்சு ரொம்ப பறந்து இருக்கிறது, ரொம்ப அளக்க முடியாமல் இருக்கிறதுன்னு அர்த்தமாருது. விபுலேத்தி வசுந்தரேத்தி, இது வசுந்தரதி இது வசுந்தரேத்தி, அதாவது அனைத்து விதமான செல்வத்தையும் உடையது. நமக்கு இன்னைக்கு தெரியுது பிரத்யக்ஷமாக பெட்ரோல்லேருந்து எல்லா விதமான விஷயத்தையும் தாங்கிட்டு பூமி தான், பூமியில் தான் எல்லா செல்வங்களும் இருக்கு. அதால் தான் வசுந்தரா வசுதான்னு ஏகப்பட்ட பெயர் இருக்கு அந்த இதில். அப்ப வசுந்தரா இதி வசுந்தரேதி, இப்படி சர்வம் சஹா அவனிஹி அச்சலா விஸ்வம்பரா விபுலா வசுந்தரா இதி இதுன்னு ஸ்வரசத்துக்கு போட்டுக்கார் கோதாஸ்தத்தில் வரா மாதிரியே. இப்படி இந்த பெயர்கள்லாம் அவனுடைய பெருமையை கூறுகின்றன. இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், என்னன்னு கேட்டா, பொதுவா சம்ஸ்கிருதமானது நிறைய அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது எந்த பெயரை எங்க வேணா அன்மயம் பண்ணலாம், அதுல சுவாரஸ்யம் இருக்கு. அதை வேடிக்கா சொல்வா, அந்த சுக்லாம் பரதரம் விஷ்ணு ஸ்லோகத்திலாம் ரெண்டு மூணு இடத்துல அன்மயம் பண்ணி காட்டுற அந்த ஸ்லோகத்தை. அந்த மாதிரி வரைச்சு இந்த பெயர்கள்லாம், இந்த பெயர் அதாவது நவுன்ஸ் சொல்றோம் இல்லையா, இந்த பெயர்களுக்கெல்லாம் சில இடங்கள்ல வந்து முக்கியமான அர்த்தத்தை கொடுக்காது, வேற அர்த்தத்தை கொடுக்கும். அதுக்கு முக்கிய விருத்தி, அதுக்கு செகண்டரி மீனிங், பிரைமரி மீனிங்லாம் சாஸ்திரஜால அதை பாகுபடுத்தி சொல்றா. ஒரு பெயர் வந்து ஒரு இடத்துல முக்கிய விருத்தி சொல்லும், அந்த இடத்துல சில இடத்துல முக்கிய விருத்தி, அதாவது முக்கிய விருத்தினா பிரைமரி மீனிங். ஒரு பெயரை சொன்னா அது வரக்கூடிய முக்கியமான அர்த்தம், அந்த அர்த்தம் சில இடத்துல பொருந்தாது, அப்ப அதை விட்டுட்டு வேற அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். இப்போ என்ன தாத்பரியம் கேட்டா, எல்லா பெயர்களுமே பிரைமரியா ஒன்னு டினோட் பண்ணலாம், செகண்டரியா இன்னொன்று டினோட் பண்ணலாம். இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், இந்த பெயர்லாம் பொதுவா இருக்கிறதுனால, இப்ப அச்சலான்னு எடுத்துப்போம், அச்சலான்னு அச்சலகான்னு மலைக்கும் பெயர். அப்ப அந்த மாதிரி இந்த பெயர்கள்லாம் வேற வியக்திகளையோ இல்ல வேற விஷயங்களை குறிக்கிறதுக்கும் போகலாமேனு கேட்டா, அதுக்கு சுவாரஸ்யம் காண்பிக்கிறார். அந்யானிச்ச அந்யானினா, இப்போ இந்த பெயர்கள் மட்டும் இல்ல வேறு சில பெயர்களும் உண்டுன்னு காண்பிக்கிறதுக்கு அந்யானி பதம் போட்டிருக்கார். அனந்தான பெயருக்கு, தரித்ரின்னு பெயர் இருக்கு, பிருத்திவின்னு பெயர் இருக்கு, இப்படிப்பட்ட பெயர்களும் எக்ஸாட்ரான அர்த்தத்துல அவர் எப்படி இருக்கு, ச அந்ய விமுகாணி, அந்ய விமுகாணி, அந்ய விமுகா, விமுகா விமுகானா திரும்பி பார்க்காம இருக்கிறது, பராங்முகம் சொல்வா அந்த மாதிரி வரைச்சு இந்த பெயர்கள்ல வேறு இடத்துல திரும்பி கூட பார்க்கலையா அவர் அர்த்தம் சொல்றதுக்கு. அந்யேஷு விமுகாணி, அந்ய விமுகாணி வச்சுக்கலாம், மற்றவா இடத்துல இந்த பெயர்கள்லாம் அவளை குறிக்காம உன்னை மட்டும் குறிக்கிறது. எப்படி குறிக்கிறது, இப்ப உன்ன கூட, இப்ப உன்ன கூட செகண்டரி மீனிங்ல செகண்டரி கனெக்டேஷன்ல குறிக்கலாமேன்னு சொன்னா அபிதான விருத்தியான போடாது. அபிதா அபிதானாலே நேரான அர்த்தம், சுத்தி வளைச்சு அர்த்தம் பண்ண வேண்டாம், டைரக்டா அந்த பிரைமரி மீனிங் எடுத்துக்கலாம். அப்ப அபிதான விருத்தி, விருத்தி விருத்தினாலே அந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய விதம். இப்படி நேர் ரீதியாகவே, ஏன்னா லோகத்துல ஒரு பதங்களுக்கு அர்த்தம் காண்பிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது ஸ்டடி அது. அது யோக யோகிக்கம் சொல்லுவா, ரூடின்னு சொல்லுவா, சில விஷயம் சில பேர்கள் சில பேருக்கு பிரபலமாக இருக்கலாம், அதனால அவளுக்கு தான் அந்த பேர் அர்த்தம் இல்லை, எல்லாமே எம்பெருமானுக்கு தான் பேராக போகிறது. அந்த மாதிரி பார்க்கச்சே அபிதான விருத்தியா, முக்கியமான விருத்தியாகவே உன்னதான் இந்த பெயர்கள்லாம், அமூனி நாமானி, அமூனி நாமானி தவான பாவம் கதையந்தி, இப்படிப்பட்ட இந்த பெயர்கள்லாம் உன்னை மட்டும்தான் காட்டுறது திருநாமங்கள்லாம், மற்ற யாரும் காட்டலைன்னு உன்னுடைய பெருமையை கூறுபவைகளாக அமைகின்றனன்னு இந்த ஸ்லோகத்தில் ஸ்துதி பண்ணுறார். ஒரு தடவை அன்பியத்தை பார்த்தோம்னா, மாதஹ சர்வம் சகேதி அவனிரிதி அச்சலேதி விஸ்வம்பரேதி விபுலேதி வசுந்தரேதி அந்யானிச்ச அமூனி நாமானி அந்ய விமுகானி அபிதான விருத்தியா தவானுபாவம் கதையந்தி. மாதஹ தாயே சர்வம் சகேதி, சர்வம் சகான பெயர் என்றும், அவனிஹி இதி அவனி என்றும், அச்சலா இதி அச்சலை அச்சலை என்றும், விஸ்வம்பரா இதி விஸ்வம்பர என்றும், விபுலா இதி விபுலை என்றும், வசுந்தரா இதி வசுந்தர என்றும், அந்யானிச்ச, ஏன்னா இன்னும் நிறைய இவ்வளவுதான் பெயர்கள் இல்லை, எவ்வளவோ பெயர்கள் இருக்கு மிச்சமுள்ள பெயர்களும், அமூனி நாமானி இந்த பெயர்கள் எல்லாம், இந்த பெயர்கள் எல்லாம் திருநாமங்கள் எல்லாம் அந்ய விமுகாணி, மற்றவர்களிடத்துல போய் அன்வைக்க அன்வைக்காது, மேலும் அபிதான விருத்தியா நேர்முகமாகவே வெளிப்படையாகவே தவான பாவம் கதையந்தி, உன்னுடைய பெருமையை கூறுகின்றனன்னு இந்த ஆறாவது பத்தியத்துக்கு அர்த்தமாகுது.